யார் யார் யார் அவள் யார் யார் யார் யார் அவள் யாரோ கலவை கல்லே சிலையாக தங்கப்பாளம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாளோ யார் யார் யார் அவள் யாரோ ரத்தினமோ மொழி குழல் மேக சித்திரமோ முத்துமணி திரள் ரத்தினமோ மொழி குழல் மேக சித்திரமோ இன்னும் சொன்னதை மந்திரமோ செக்கத்தி சிந்தும் சொன்னதை மந்திரமோ யார் யார் யார் அவள் யாரோ பெண்கள் மயங்கும் பெண்ணானாள் கண்கள் மயங்கும் கண்ணானாள் பெண்கள் மயங்கும் பெண்ணானாள் மயங்கும் பொருளானாள் நிலவில் மயங்கும் இருளானாள் நினைவில் மயங்கும் பொருளானாள் நிலவில் மயங்கும் இருளானாள் யார் யார் யார் அவள் யாரோ கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் கொண்டாள் மனதை சேர்த்து ஏன் கொண்டாள் யார் யார் யார் அவள் யாரோ